நான் தந்தனத்தாம் பாட்டு தாளமில்லை, ஏன் துக்கம் ஏதும் கேட்க ஆளுமில்லை. நான் தந்தனத்தாம் பாட்டு தாளமில்லை, ஏன் துக்கம் ஏதும் கேட்க ஆளுமில்லை. நல்ல வைரக்கல்லு பக்கத்தில உப்பத்தான், சேர்த்து வச்சதந்த சாமி செஞ்ச தப்புத்தான், நான் உப்புத்தான். நான் தந்தனத்தாம் பாட்டு தாளமில்லை, ஏன் துக்கம் ஏதும் கேட்க ஆளுமில்லை. சேர்த்து வச்சதண்ட சாமி செஞ்ச தப்புத்தான், நான் உப்புத்தான். நான் தந்தனத்தம் பாட்டு தாளமில்லை, ஏன் துக்கம் ஏதும் கேட்க ஆளுமில்லை. சந்தோஷந்தா காணாதது எந்தோ சந்தா, திண்ணே மேலே தனியா படுக்க தாரம் எனக்கு ஏ. நான் தந்தனத்தம் பாட்டு தாளமில்லை, ஏன் துக்கம் ஏதும் கேட்க ஆளுமில்லை. நல்ல வைரக்கல்லு பக்கத்தில உப்பத்தான், சேர்த்து வச்சதந்த சாமி செஞ்ச தப்புத்தான், நான் உப்புத்தான், நான் உப்புத்தான், நான் உப்புத்தான்.